பரணி பரணி பாடி வரும் தாமிர பரணி, இந்த தரணி தரணி செழிக்க வந்து பாடுது பரணி. பரணி பரணி பாடி வரும் தாமிர பரணி, இந்த தரணி தரணி செழிக்க வந்து பாடுது பரணி. நிமிந்து நிக்க நிலம் இருக்கு, அழகா பாடு ஒரு ஆலோலமே. எழுந்தே போடு நல்ல கும்மாளமே. பரணி பரணி பாடி வரும் தாமிர பரணி, இந்த தரணி தரணி செழிக்க வந்து பாடுது பரணி. இலவம் பஞ்சு போல மனம் காத்தாடுது, குயிலு குஞ்சு கூட்டுக்குள்ளே கூத்தாடுது. அன்பு நீரை பார்த்து இது அருமையான தோட்டம், அழுத பழக்கம் போச்சு இனி அணுகிடாத வாட்டம். சிறிய குருவி போட்டது ஒரு பூந்தோட்டமே, சிறுக சிறுக நடத்தது நல்ல தேரோட்டமே. நிமிந்து நிக்க நிலம் இருக்கு, அழகா பாடு ஒரு ஆலோலமே. எழுந்தே போடு நல்ல கும்மாளமே.